अस्मद् गुरुभ्यो नमः। அதிகார பிரதிகிரக பத்ததிங்கிறதான இந்த ஆறாவது பத்ததியில பாதுகா சகசத்துல சுவாமி தேசிகன், ஹே பாதுகையே, நீ ராமனுடைய நியமனத்தை ஒத்துக்கொண்டு அயோத்தியாவுக்கு ராணியாக பட்டமேற்றுக் கொண்டாய். பரதனுக்கு ஒரு அபவாதம் இருந்தது, ராமனை நிர்பந்தித்தார், ராமன் சொன்னதை கேட்கவில்லை, நீ ராஜாவாதுன்னு பரதனிடத்திலே ராமன் சொன்னதை கேட்கல, அதனால அவருக்கு கொஞ்சம் அபவாதம் ஏற்பட்டது. ஆனா அந்த பாதுக ராஜ்யம் ஏற்றுண்டதுனாலே அந்த அபவாதம் போச்சுங்கிறது மட்டுமல்ல, அப்படி அவன் மன்றாடி ராமனிடத்திலே பிரார்த்திக்கவில்லையானால் இந்த பாதுக அயோத்திக்கு எழுந்திருக்க முடியாது. அதனால அவன் செய்ததும் நல்லது. அவனுடையதான அந்த கிஞ்சித் சுவாதந்திரியம் தோன்றும்படியாக இருக்கிறதான அந்த செயலுக்கு ஒரு நல்ல விளைவை சங்கல்பித்து இந்த பாதுகையானது இப்போது அரசாள வந்தது அப்படின்னு பத்தி அற்புதமா ஆசாதிச்சார். அதுக்கு மேல ஏழாவது ஸ்லோகமான பௌலஸ்ய வீரவதனாதி புஷ்பாணி தண்டகவனேஷு அபசேதுமிச்சோ ரக்ஷாதுரம் திருதவதி மணிபாதுகே த்வம் ராமஸ்ய மைதில சுதா சகிதே பிரசாரே. ஹே மணிபாதுகே, கல்லிழைத்த பாதுகையே, நீயானவள், பௌலஸ்ய குலத்திலே தோன்றியதான ராவணன் என்பதான வீரஹா மகாவீரனுடைய வதன அவனுடைய முகங்களாகிற ஸ்தபகாவசானாக்கு அந்த பூங்கொத்தை பறிப்பதற்காக தண்டகவனேஷு தண்டகாரண்யங்களிலே புஷ்பாணி புஷ்பங்களை அபசேதும் அதை கொய்வதற்கு பறிப்பதற்கு இச்சோகோ ஆசைப்பட்டு கொண்டிருப்பதான ராமஸ்ய அந்த சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமபிரானுடைய மைதில சுதா அவன் வனவாசத்திலே சீதையோடு போனத இந்த இடத்துல சீதையோட சேர்ந்து அந்த புஷ்பங்களை பறிச்சாங்கிறத சொல்ற. சகிதே, இப்படி இந்த சீதையோடு கூடியவனாக இந்த கனகத்திலே பூக்களை எல்லாம் பறித்து கொண்டிருக்கின்றதான பிரச்சாரே அப்படிப்பட்ட அந்த சஞ்சாரத்திலே ரக்ஷாதுரம் காப்பாற்றுகின்ற நாட்டை காப்பாற்றுகின்ற அந்த ராஜ்யபாரத்தை திருதவதி ஹே பாதுகையே நீ தரித்து கொண்டாய் அப்படின்னு சாதிக்கிறார். ஹே பாதுகையே, சீதையினுடைய சந்தோஷார்த்தமாக ராமன் அவளுக்கு காட்டிலே செடிகளிலே இருக்கிற பூக்களை எல்லாம் பறித்து கொடுத்தானாம். இங்கே ராவணனுடைய பத்து தலைகராகிற ஒரு பூங்கொத்தை அநாயசமாக பறிப்பதற்காக ஸ்ரீ ராமபிரானவர் சீதையோடு கூட தண்டகாரண்யத்துக்கு எழுந்தருளினார். அப்போ முதல்ல இந்த ராட்சசன் ஆகிற இந்த எதிரிகளை ஒரு பூங்கொத்தை போலே கொய்வதற்காக நிஜமான பூக்களை முதலிலே பறித்து தன் கைகளுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினார். அப்போது நீ ஹே பாதுகா தேவியே, நீ ராஜ்யத்தை காப்பாற்றுகிற ஒரு அதீதமான கிருத்தியத்தை ஒப்புக்கொண்டாய். இப்படி சொல்றதுனால என்ன இதனுடைய உட்கருத்து அப்படின்னா, ஆச்சாரியாளுடைய உபதேசத்தினாலே ஜீவாத்மாக்களுக்கு நல்ல குணங்கள் உண்டாகின்றன. அவர்கள் இவர்களுக்கு உபாயானுஷ்டானமான பிரபத்தியை பண்ணி வைப்பதனாலே பெருமாள் இவர்களுடைய தேக அவசானத்திலே அந்த ஜீவாத்மாக்களுடைய சம்சாரத்தை போக்குகின்றார் அப்படின்னு அதி அற்புதமா இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ஹே பாதுகா தேவியே, நீ ராமன நாட்டுக்கு திரும்பாமல் காட்டிலேயே இருக்க செய்தாய். அப்படி ராமனை நாட்டிற்கு வரவிடாமல் நீ வந்து அந்த வனவாசத்திலே ராமன் பல நிகழ்ச்சிகளை பல செயல்களை செய்யும்படியாக ஹே பாதுகைய நீ அல்லவோ செய்தாய். நாட்டை காக்கும் பொறுப்பை நீ ஏற்றதால்தானே அவன் வனவாசத்தின் போது அரிய பெரிய நிகழ்ச்சிகளை செய்து காட்ட முடிந்தது. ராமன் காட்டிலே சீதையுடன் கூடியிருந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு பல விஷயங்களை சாதிக்க இயன்றது என்றால் அதற்கு காரணம் ஹே பாதுகையே நீதானே, நீ ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கலன்னா ராமன் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? தண்டகாரி எண்ணத்தில் பூக்களை எல்லாம் பறித்து விகாரம் பண்ண ஆசையுற்றவர் ஸ்ரீராமன். தனித்தனியாக ஒவ்வொரு பூவாக பறிப்பதும் உண்டு, கொத்தாகவும் பறிப்பது உண்டு. இது மலர்களை கொய்தலாக மட்டும் கருத வேண்டாம் என்பது நம் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். தண்டகாரண்யத்திலே கரதூஷணாதிகள் இப்படி பலருடைய தலைகளை ராமன் கொய்தார். அப்போ அந்த கரதூஷணன் வருத்தும் போது அந்த ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசர்கள் சகிதமா கரதூஷணன் ராமனிடத்திலே சண்டைக்கு வந்தார். அப்போ அந்த ராமனிடத்திலே சண்டைக்கு வரும்போது லக்ஷ்மணா, நீ மன்னியை அழைச்சிண்டு அங்கே பரணசாலைக்கு உள்ள போ, நான் எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன், நீ போனார். இல்லைன்னா நானும் சகாயம் பண்றேன் அப்படின்னார். வேண்டாம், நான் சொன்னதை செய்வார். சரி அப்படின்னு சீதைய அந்த பரணசாலைக்கு உள்ள ஆசிரமத்தில் இவர் போயிட்டார். அப்போ தன்னம் தனியனான்னு அந்த அரை முகூர்த்தத்துக்கு கொஞ்சம் நாளை கூர்ணியதான அவகாசத்தில் அந்த 14,000 ராட்சர்களையும் துவம்சம் பண்ணார் ஒருத்தராவே. ஏன் ராமர் இப்படி ஆக்ரோஷமா சண்டை போட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சியும் சொல்றார். அதாவது சீதா பிராட்டியானவள், நீ வேண்டாம் காட்டுக்கு வேண்டாம்மா, அங்கெல்லாம் ரொம்ப இத கஷ்டமா இருக்கும், நீ விதேக தேசத்துல ஜனக மகாராஜா அரண்மனையில பூ மாதிரி வளர்ந்தவள், இங்கேயும் தசரத மகாராஜாவுடைய அரண்மனையிலே உனக்கு எந்தவித குறையும் இல்லாமல் இருக்க அங்க கஷ்டப்படணும், அதனால நீ வாண்டாம். மேலும் தசரத மகாராஜா என்னத்தானே காட்டுக்கு போகணும்னு சொன்னார், உன்ன போகணும்னு சொல்லலையே, அதனால நீ வர வேண்டாம்னு அவ வரேன்னு சொன்னவளை தடுக்க முயற்சித்தார் ஸ்ரீராமபுரம். அப்போ அவ ரொம்ப நிஷ்டூரமான வார்த்தையை சொன்னான், எங்க அப்பா ஆண் வேடம் தரித்த ஒரு பெண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கிறது இப்பதான் தெரியுதுன்னா ராமனால புறுக்க முடியாததான வார்த்தை, அவ்வளவு அசக்கியமா இருந்தது. சரி வா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைக்காக அவளை அழைச்சுண்டு காத்து போனான். இப்போ இந்த 14,000 ராட்சசர்களை ஜனஸ்தானத்துல ஒத்தனா நின்று அத வீட்டிய பிற்பாடு வேர்க்க உருவிற்க நிற்கிறான். அப்போ அங்கே ஆசிரமத்து உள்ளேந்து வெளியில் பட்டு ஓடி வரா சீதர் அப்படியே ராமனை ரொம்ப கர்ம ஆலீனம் பண்ணுறார். அப்படியே அனுப்பும்போது அப்ப கேட்கிறார் ராமன், இப்ப சொல்லு, நான் ஸ்ரீ விக்கிரக புருஷோவா அதுவா ஸ்வயம் புருஷோவான்னு கேட்கிறார். இப்ப சொல்லு, நான் உண்மையிலேயே பெண் வேடம் இட்டுக்கொண்ட ஆனா அல்லது நிஜமான ஆனா அப்படின்னு சொல்லுன்னார். ஓன்னு அழுதுண்டு நான் சத்து தப்புன்னு அந்த இடத்துல சீதை அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறாங்கிறத வால்மீகி பிரான் அத்தி அற்புதமா சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த கரதூஷணாதிகள்ங்கிறதான பூக்களை எல்லாம் அனாயசமா ஒரு அரை முகூர்த்தத்துக்கு கொஞ்ச நாழி மேல எடுத்துண்டு எல்லாரையும் வதம் பண்ணார். இந்த ராமாவதாரத்தினுடைய நோக்கம் என்ன? அந்த தேவர்கள் சரணாகதி பண்ண அவர்களுக்கு நான் ராவணனை அழிக்கிறேன் அப்படின்னு அவளுக்கு பிரதிஜை பண்ணானே, அதானே அதை செய்ய வேணுமே, அதுக்காகத்தான் இந்த வனவாசம். அது மட்டுமில்ல, இந்த ராவணனுடைய கரதூஷணால் வதம் இருக்கட்டும் ஒரு பக்கம், இந்த ராவணனுடைய தலை அவனுக்கு 10 தலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த ராவணனுடைய தலைய அப்படியே ஒரு பூங்கொத்து போல கொய்து தள்ளினானா. இத நம் சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமா ரகசிய திரையசாரங்கிறதான தன்னுடைய பிரௌடமான ரகசிய கிரந்தத்தில உத்தம அமர்த்தலம் அமைத்ததோரெழில் தனுவின் தகணையால் அத்திரக்கண்மொழி பத்தும் ஒரு பொத்தென உதித்த திரலோன் மத்துரு மிகுத்த தயிர் மொய்த்தவனை வைத்ததுணும் அத்தனிடமாம் அத்திகிரி பத்தர்வினை தொத்தரருக்கு மணி அத்திகிரியேன். அத்திர அரக்கண்முடி பத்தும் ஒரு கொத்தன உதித்த திரலோன் பூங்கத்தை உதுக்கிற மாதிரி ராவணனுடைய அந்த 10 தலைகளையும் தன்னுடைய பான வருஷத்தினாலே அறுத்து தள்ளினார் ஸ்ரீராமருங்கிறத அத்தி அற்புதமா சாதிக்கிறார். இங்கேயும் புஷ்பாணி தண்டகவினேஷு அபசேது நிச்சோகோங்கிற பதத்துக்கு அது எவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு நீங்களே பார்த்துப்போம். அப்படி இந்த ராட்சசர்களை எல்லாம் அனாயசமாக பூங்கொத்தை கொய்வதைப் போலே கொய்தான். கோசல ரக்ஷாபாரத்தை பாதுகையே நீ ஏற்றுக்கொண்டதால் அல்லவோ அவன் நிச்சிந்தையா இந்த மாதிரி அசுரர்களை எல்லாம் வதம் பண்ண முடிஞ்சது. அதனாலே ராமன் இப்படி பூங்கொத்தை போல ராட்சசர்களை அழிப்பதற்கு ஏ பாதுகையே நீ ராஜ்யபாரம் பண்ணதன்றோ காரணமாச்சுன்னு சொல்லி அதி அற்புதமா இந்த இடத்துல சுவாதிகளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் நம் ஆச்சாரிய வள்ளலாம் தூப்புல் நிகமாந்த மகாதீசன். கவிதாரிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.